கச்சமேன் தோட்டத்தில் கலீலியா கடல்கரையில் ஓஸ்லேம் வீதிகளில் பாடி கச்சமேன் தோட்டத்தில் கலீலியா கடல்கரையில் ஓஸ்லேம் வீதிகளில் பாடி கானாயிலே கல்பரணிகளில் வெள்ளம் வீஞாய் தீர்ந்த கதா கச்சமேன் தோட்டத்தில் கலீலியா கடல்கரையில் ஓஸ்லேம் வீதிகளில் பாடி கானாயிலே கல்பரணிகளில் வெள்ளம் வீஞாய் தீர்ந்த கதா வெள்ளம் வீணாய் தீர்ந்த கதை